ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்திரி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி ஸர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிரேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமேதமிதம் பூயையே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. போன பாசுரத்துல செல்வ பெண்டாட்டினி அப்படின்னு ஒரு பெண்ண, அதாவது பணத்தினால செல்வத்தினால உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அவளை தந்தையை அவளோட அப்பாவை தந்தையை முன்னிட்டு எழுப்பினான், அப்பேற்பட்ட அப்பாவினுடைய பெண்ணே அப்படின்னு எழுப்பினான். இப்ப இந்த பாசுரத்துல கிருஷ்ணனோட சகாவான தோழனான ஒரு நற்செல்வன்னு சொல்லக்கூடிய ஒரு தோழனோட தங்கையை எழுப்புறான். இங்க இந்த அண்ணாவை முன்னிட்டு இந்த தங்கையை எழுப்புறான். கனைத்திளங் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா, அதாவது கனைத்திளம் கற்றெருமை கனைத்து இளம் கன்று எருமை சின்ன சின்ன கன்றுகள் இருக்கக்கூடிய எருமைகள், அதாவது தம் கண் தன்னோட கன்றுக்கு வந்து அதுக்கு பசின்னு கூட சொல்ல தெரியாது கத்த கூட தெரியாது அந்த மாதிரி இளம் கன்றுகளை உடைய அந்த எருமைகள் வந்து கனைக்கிறது எதுக்கு அப்படின்னா, அப்படி அந்த ஐயோ என் குழந்தை பசியோட இருக்கேன்னு நினைச்ச உடனே அந்த கன்றுக்காக இறக்கப்பட்டு தானாவே பால் பொழிய ஆரம்பிக்கிறது. பொதுவில் பசுமாட்டுக்கு வந்து கண்ணு கன்றுகளை வந்து தன்னோட கண்ணால பார்க்கணும், அப்படி பார்த்தாதான் அதுக்கு பால் சுரக்கும். ஆனா எருமை மாட்டுக்கு கன்றை வந்து நினைச்ச உடனே பால் சுரக்க ஆரம்பிக்குமா, அதனாலதான் பொதுவாவே வந்து இந்த பாசுரத்திலேயும் சரி பொதுவிலேயே எப்படி சொல்லுவான்னா பசுமாடை வந்து பெருமாளாகவும் எருமைகளை வந்து நம்மளுடைய ஆச்சாரியனாகவும் சொல்லுவாள். ஏன்னா பசுமாடு வந்து இவன் யார், அதாவது பெருமாள் வந்து இவன் யாரு தகுந்த ஆச்சாரியன் மூலமா வந்திருக்காடா அதெல்லாம் பார்த்துட்டுதான் பால வர்ஷிக்கிறார். ஆனா இந்த எருமைபானது ஒரு ஒரு ஆச்சாரியனானவர் எப்படி தன்னோட சிஷ்யனை பத்தி நினைச்ச உடனே ஐயோ இந்த குழந்தை எப்படி கஷ்டப்படுறதே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கதி வரணுமே அப்படின்னு தன்னோட சிஷ்யனை நினைச்ச உடனேவே அவரோட அனுகிரகமானது அந்த சிஷ்யனுக்கு போய் சேர்றதுனால இந்த மாதிரி பெரியவா வியாக்கியானம் சாய்க்கிறார். அப்படி இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த எருமைகளானது மால், அதாவது ஒரு ஒரு பால் பொழியறது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த திருமாலின் அருளுக்கு ஒப்பாக அப்படின்னு வியாக்கியானம், இந்த ஒரு பெருமாள் எப்படி வர்ஷிப்பாரோ அந்த மாதிரி இந்த மாடானது அப்படியே தன்னோட கன்றுகளை நினைச்சு பாலை வர்ஷிக்கிறது. இப்படி வர்ஷிச்ச உடனே என்ன ஆறுதுன்னா அந்த இடமே ஒரே சேராயிடுறது. நனைத்தில்லம் சேராக்கும் அப்படின்னா அவ்வளோ சமிருத்தியம், பால் சமிருத்தியம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் மண் தரை இல்லையா, அந்த மண் தரையில இந்த பால் பொழிஞ்சது அப்படின்னா அந்த இடமே அப்படியே சேராயிடுறது. சரி, போன பாசுரத்தோட வியாக்கியானத்தை பார்த்தப்ப இவாளுக்கு ஸ்வதர்மம் தான் ரொம்ப முக்கியம், பால் கறந்துட்டு தான் மறுவேலை அப்படிலாம் சொன்னாலே, ஆனா இந்த இடத்துல பாலை கறக்காம எங்க போயிட்டான் அந்த நற்செல்வன், ஏன் பாலை இன்னும் கறக்கல, இவ்வளோ விடிஞ்சு இவ்வளோ நேரமாச்சு ஆனா வழிஞ்சு சேராற அளவுக்கு ஏன் அதை இன்னும் கறக்கல அப்படின்னா, இங்க பாலை கறக்காம விட்ட அந்த நற்செல்வன் ஏன் அப்படி பண்ணான்னா அவன் கிருஷ்ணனோட நண்பன். வியாக்கியார்த்தாக்கள் வந்து இவனை வந்து ஸ்ரீதாமன் அப்படின்னு குறிப்பிடுறான். ஸ்ரீதாமன்றது வந்து கிருஷ்ணனோட பரமசகா. அவ வந்து ஸ்ரீ அப்படின்ற பதம் வந்து செல்வன் அப்படின்றத குறிக்கிறதுனால நற்செல்வன் தங்காய், அத்த நற்செல்வன் இங்க சொல்லப்படுற அந்த சகா யாருன்னா ஸ்ரீதாமன் தான் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இந்த ஸ்ரீதாமன் அப்படின்றவனை பத்தின ஒரு பிரஸ்தாபம் இருக்கு. ஸ்ரீதாமோ நாம கோபாலோ ராம கேசவையோ சகா அப்படின்னு, ராம பலராமனுக்கும் கேசவன் கிருஷ்ணனுக்கும் சகா ஸ்ரீதாமன்ற கோபாலன். சுபல தோக கிருஷ்ணாத்யா கோப பிரேம்நேதம் அப்ருவன் அப்ருவன் அப்படின்னு. இது தவிரவும் ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்கா கிருஷ்ணனுக்கு, சுலபன் அப்படி சுபலன் அப்படின்னு ஒத்த ஸ்தோக கிருஷ்ணன். ஸ்தோக அப்படின்னா குட்டி கிருஷ்ணன். அதாவது நம்ம பாத்திலேயே ரெண்டு மூணு பசங்களுக்கு ஒரே பேர் இருந்தா பெரிய அச்சுதன், சின்ன அச்சுதன், குட்டி அச்சுதன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி சகாக்கள்லாம் இருந்தான்னு இது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கு. ஆக இந்த ஸ்ரீதாமன் தான் இந்த நற்செல்வன் அப்படின்ற, அந்த ஸ்ரீதாமன் ரொம்ப வசதி பாகவதத்தின்படி கிருஷ்ணனுக்கு இவன் ரொம்ப வசதி. ஏன்னா இவனுக்காக தான் அந்த தேனுகாசுர வதமே நடக்கிறது, இவன் சொன்னாங்கிறதுக்காக தான் அந்த தேனுகாசுர வதமே பெருமாள் நடத்தி காமிக்கிற. ஆக அப்பேற்பட்ட நற்செல்வன் இந்த சகாவான ஸ்ரீதாமன். இவன் வந்து தன்னோட ஸ்வதர்மம் அப்படிங்கறத விட கிருஷ்ணனோட வாக்கு, கிருஷ்ணனோட கிருஷ்ணனுக்கு பண்ற கைங்கரியம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப இதுல நமக்கு வந்து ஆண்டாளானவள் நமக்கு அனுஷ்டானத்தையும் சொல்லித்தரா. இவன் கிருஷ்ணர் வேலையா வெள்ள இருந்ததுனாலதான் இவனுக்கு மாடு கறக்க நேரம் ஆயிடுத்து. அதாவது நமக்கு நித்தியானுஷ்டானம் பண்ணும் போது பகவத் கைங்கரியம் இருந்ததுன்னா பகவத் கைங்கரியத்தை பிராதானப்படுத்தி அதை முதல்ல முடிச்சுட்டுதான் நித்தியானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்ற அனுஷ்டானத்தை சொல்லித்தர. அதாவது இப்ப பெருமாள் புறப்பாடு வந்து சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஏழு அப்படின்னா பெருமாள் புறப்பாடு ஏழு மணிக்கு முடிஞ்ச மேல அதுக்கு மேல ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நித்தியானுஷ்டானமான இந்த சந்தியாவந்தனத்தை பண்றா இல்லையா. அந்த மாதிரி தங்களுடைய நித்தியானுஷ்டானம் ரொம்ப முக்கியம்தான், அதை நிறுத்தக்கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி பகவத் கைங்கரியம் இருந்தா அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை விட பாகவத கைங்கரியம் இருந்ததுன்னா அதுக்குதான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற இந்த அனுஷ்டானங்கள் எல்லாமும் நமக்கு சேர்த்து சொல்லித்தர ஆண்டாளானவள். அப்பேற்பட்ட நற்செல்வனின் தங்கை இவள். ஏன்னா அந்த நற்செல்வன்றவன் கிருஷ்ணனோட சகான்றதுனால இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் ஒரு சாத்வீக அகங்காரம் இருக்கு. நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்பேற்பட்ட தங்கையத்தான் இப்ப எழுப்புறா ஆண்டாளானவள். பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அப்படின்னா, அந்த நற்செல்வனின் தங்கையே, உன்னை பாக்கறதுக்காக உன்னை கூட்டின் போறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். பெருமாளை சேவிக்க போன தொண்டரடிப்புடியாழ்வார் சாய்ச்சர் பெருமாள் அவர் சேவிக்கிறார். உடலைனா குறுகுமாலோன்னு அவர் அப்படியே உருகி போயிடுறார், அவரால் நிக்க முடியல அந்த இடத்துல. அப்போ அவர் அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியலையாம். அங்க இருந்த தூணை புடிச்சுண்டாரோ. இது வந்து பராசர பட்டர் வந்து ரொம்ப அழகா சாய்க்கிறார். பெருமாளோட திருமேனி வாசனை தான் அந்த தூண்களா இருந்துதான். அதனால அவர் அந்த பெருமாளோட அந்த அருள் வெள்ளம் அப்படின்றத தாங்கிக்க முடியாம அந்த திருமண தூண், இப்ப கூட அங்க சொல்ற அந்த திருமண தூணை புடிச்சு நின்று தொண்டரடிப்படி ஆழ்வார் சேவிச்சாராம். அந்த மாதிரி இவாள்னா அவர் வந்து திருமாலோட அருள் வெள்ளம் அப்படிங்கறதுனால தூணை புடிச்சுண்ட. இப்ப இந்த நற்செல்வன் தங்கை எழுப்ப வந்த இவா சொல்றா, மேல எங்களுக்கு தலைக்கு மேல பனி வெள்ளம் இருக்கு, காலுக்கு கீழே பால் வெள்ளம் இருக்கு, எங்க மனசு முழுக்க அந்த மால் வெள்ளம் இருக்கு, அதுக்காக எங்களால் நிக்க முடியல, அதனால நாங்க என்ன பண்றோம், உன்னுடைய வாசல் கடை பற்றி, அதனால எங்களால நிக்க முடியாததுனால நாங்க புடிச்சு நிக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வாயேன் அப்படின்றா. அப்படியும் அவ வரல. அதனால அடுத்தது ஆண்டாள் சாய்க்கிறான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். சரி, எழுந்துதான் வரல, அட்லீஸ்ட் பெருமாளை பத்தி நாங்க சொல்றோம், அதை கேட்டு பதிலாவது சொல்லு, வாய்த்திரவாய், அவரை பத்தி பாடுறதுக்கு வாயாவது திறக்கிறையா அப்படின்னு கேக்குறா. யார பத்தி? சினத்தினால். அது என்ன, ராமனுக்கு கோபமே வராதே, சமுத்திரராஜன் கிட்ட போய் அந்த இவர் வந்து சொல்றார், மூணு நாள் பிராயோபவேசம் பண்ணிடுவேன், நீ மூணு நாள்ல வரணும்ன்ற வரல. உடனே அப்ப வந்து வால்மீகி அந்த இடத்துல பதம் போடுற, சமுத்திரராஜன் மேல பெருமாளுக்கு கோபம் வரலையாம், வரவழைத்து கொண்ட கோபம் அப்படின்னு சாய்க்கிற. ஏன்னா பெருமாளுக்கு அவ்வளோ ராமனுக்கு கோபமே வராதான் அவ்வளோ சீக்கிரம். பெரியாழ்வார் சொல்றார், சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பறன்ற, சீற்றமில்லாதான் அப்பா சொல்ற, ஆனா இங்க ஆண்டாளானவள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைன்னு சொல்றாளே, ரெண்டத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா மாதிரி இருக்கே, அப்பா சொன்னது கரெக்டா புரிஞ்சுண்டாளா அப்படின்னா ஆண்டாளுக்கா புரியாது. சீற்றமில்லாத பாடிப்பறன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யார சொல்றனா, சீதை மணாளனை சொல்ற. அதாவது இது இது ரொம்ப நுட்பமா அழகா வியாக்கியார்த்தாக்கள் நமக்கு கொடுக்கற. இப்ப சீதை மணாளனா இருக்கிற ராமனுக்கு சீதைய தூக்கிண்டு போனதுனால ராவணன் மேல கோபம் வந்து அவர் வந்து இந்த தென்னிலங்கை கோமானை ஜெயிக்கலையாம். எதனால பின்ன அவருக்கு கோபம் வந்தது அப்படின்னா, அந்த ராவணன் வந்து வரிசையா அம்பு போடுறான், பெருமாள் பாக்கிறார், இந்த ஒரு அம்பு கூட நம்ம மேல படவே இல்லையே, எங்க போச்சு அத்தனை அம்பும் அப்படின்னு பார்த்தோம்னா அத்தனையும் ஹனுமான் மேல போய் விழருது. அந்த ஹனுமான் மேல போய் விழுந்தது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா அதே மாதிரி இந்த லக்ஷ்மணன் வந்து அடிபட்டு பயங்கரமா மயக்கத்துல இருக்கும் போது பார்த்த உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுது. தனக்கு ஒரு ஆபத்துன்னும் போது பெருமாளுக்கு கோபம் வரல, சீதைக்கு ஒரு ஆபத்துன்னும் போது கூட அவ்வளவு கோபம் வரல, நின்று நிதானிச்சு சண்டை போட்டுன்னு இருக்காரு அவர். ஆனா அந்த ஹனுமானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு துன்பம்னு உடனே பெருமாளுக்கு தாங்க முடியல, அப்பதான் அவருக்கு பயங்கர கோபம் வருது ராவணன் பேர்ல, இப்படியா நீ அடிப்ப அப்படின்னு அப்பதான் கோபம் வருது அவருக்கு. இங்க ஆண்டாளானவள் அந்த அந்த தென்னிலங்கை கோமானை செற்றவனுக்கு இருக்கக்கூடிய சினத்தை தான் சொல்றான். ஆனா அந்த சினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது சீதையினால வந்த காரணம் இல்ல, தன்னோட அடியார்களை அவன் கஷ்டப்படுத்திட்டானே அந்த ராவணன்றதுனால, அதனால கோபம் வந்து அந்த தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறான். ஆக அவ அப்பா சொன்னது சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பறன்னு, சீதை மணாளனா இருக்கும் போது பெருமாளுக்கு கோபமே வராது, ஏன்னா பக்கத்துல அவ தாயார் இருக்கும் போது பெருமாள் கோபமே வராது. அதனாலதான் அந்த காக்காசுரன் கூட தப்பிச்சான், அவருக்கு கோபம் வந்தது, ஆனா அவன் உயிரோட தப்பிக்க காரணம் என்னன்னா கூட சீதா இருந்தாப்போ, அதனால பெருமாளோட கோபமானது ஒரு கட்டுக்குள்ள இருந்தது. ஆனா ராவணன் யுத்தத்தும் போது அவருக்கு ஏன் கோபம் அடங்கல அப்படின்னா, அவர் அந்த ஹனுமானாலையும் லக்ஷ்மணனுக்கும் ஒரு ஒரு கஷ்டம்னு உடனே அவருக்கு தாங்கிக்க முடியாம அப்பேற்பட்ட கோபம் வந்தது அப்படின்னு பெரிவா இங்க சாய்க்கிறான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க கும்பகர்ணன் அவனோட பேரை சொன்ன ஆண்டாள் இங்க ராவணனோட பேரை கூட சொல்லலையாம். ஏன்னா அது அவ்வளோ அவ்வளோ நீச்ச செயல் அவன் பண்ணிருக்கான். கும்பகர்ணனாவது நல்ல புத்தி சொல்லி அப்படியும் ராவணன் கேட்கல அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும், அந்த வாலி வதத்தும் போதும் அந்த மாரீச்சனோட வதத்தும் போதும் இருந்த அதே அம்பு இன்னும் ராமன் கிட்ட இருக்கு, இன்னைக்கு நான் போறேன் நாளைக்கு பின்னாடியே நீவான்னு சொல்லிட்டு போனான். ஆக அவனுக்கு நியாய தர்மம் தெரிஞ்சது, அவன் பேரையாவது சொன்னான். ஆனா இங்க ராவணனோட பேரை கூட சொல்லல ஆண்டாளானவோ, அதனாலதான் இங்க தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சாய்ச்சிருக்கான். மனத்துக்கினியானை, இது பெரிய சர்ச்சை எல்லாருக்கும். அது எப்படி, கிருஷ்ணனை பத்தி பாடுறதுக்காக வந்தவோ, கிருஷ்ணனை தான் அடையணும்னு சொன்னவோ, கிருஷ்ணனை அவ்வளவு வசத்தியா சொல்றவோ, வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னவோ மனத்துக்கினியானைன்னு ராமனை சொல்றாளேன்னு எப்ப பார்த்தாலும் இது ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது இல்ல சதசா இருந்தாலும் நடக்கிறது, எல்லாருக்கும் இந்த கேள்வி மனத்துக்கினியானை அப்படின்னு ராமனை சொல்லிட்டாலே ஏற்கனவே வந்து பெண்ணின் வருத்தம் அறியாதவன்னு கிருஷ்ணரை வேற வச்சிருக்கா, அதனால மனத்துக்கினியான்னு ராமனை சொல்லிட்டா ஆக ஆண்டாளுக்கு ராமனை தான் பிடிக்கும். எல்லா பெருமாளும் ஒண்ணுதான், இருந்தாலும் மனத்துக்கினியான்னு கிருஷ்ணனை விட்டுட்டு ஏன் இங்க சொன்னா? கிருஷ்ணனை வந்து பெண் வருத்தம் அறியாதவன்னு சொன்னது அது ரொம்ப அந்த இடத்துக்கான, அந்த ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு அந்த கோபிகையை விட்டுட்டு போனதுனால சொன்னாலே தவிர பொதுவில் அது கிடையாது. ஆனா ராமனை தான் இவளுக்கு பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னா, ராமன்ற பதத்துக்கான வார்த்தைக்கான அர்த்தமே மனதை ரமிக்க செய்பவன் மனத்துக்கினியான். மனத்துக்கினியான்றதுதான் ராமன்ற பதத்துக்கான வார்த்தைக்கான அர்த்தம், அதனால மனத்துக்கினியான் அப்படின்னு சொன்னான். ஆனா அது ஏன் இங்க சொன்னா அப்படின்னா, ராமன்றவர் திரேதாயுகத்துல வரும்போது மகரிஷிகள் எல்லாரும் வந்து அவரை சேவிக்கிறார். அப்படி சேவிக்கும் போது பெருமாளை பார்த்த உடனே அவளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும், அந்த பெருமாளோட நம்ம கலந்திருக்க மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்டு ராமன் கிட்ட கேக்குறா. அப்ப ராமன் சாய்க்கிறார், ராவண வதம் தான் முக்கியம், இந்த அடுத்த யுகத்துல வரும்போது இது பாத்துக்கலாம் அப்படின்ற. ஆக திரேதாயுகத்துல ராமனா வரும்போது இந்த மகரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்க, நம்ம அடுத்த யுகத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்காக இப்போ இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணனா வந்து அவர் அவதரிச்சிருக்க, அந்த அத்தனை ரிஷிகளும் பெருமாளை அனுபவிப்பதற்காக கோபியர்களா இங்க வந்து பிறந்திருக்கா. ஆக இன்னைக்கு கோபியரா இருக்கக்கூடிய இவ அத்தனை பேரும் கிருஷ்ணனை கலந்திருக்கணும்னு நினைக்க செய்தது யாருன்னா அந்த மனத்துக்கினியானான ராமன் தான். அததான் இந்த பெண்ணுக்கு இங்க ஞாபகப்படுத்துறா, உனக்கு மறந்து போச்சா நம்ம எல்லாம் போன அந்த யுகத்தும் போது ராமன் கிட்ட கேட்டமே, நம்மள அடுத்த யுகத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா கலந்திருக்க முடியும்னு ராமன் சொன்னாரே, அந்த ராமன் தானே இப்ப இங்க கிருஷ்ணரா வந்து பிறந்திருக்க, அந்த ராமனை போய் நம்ம சேவிக்க வேண்டாமா, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், நமக்காக வந்து பிறந்திருக்காரே அவரை நம்ம வந்து வாயை திறந்து பாட வேண்டாமா, நீ வரமாட்டேயா அப்படின்னு மனத்துக்கினியான்னு ராமனை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இவா எல்லாரும் மகரிஷிகளா இருந்து கோபியர்களா இங்க பிறந்தவா, அந்த கிருஷ்ணனை அனுபவிக்கணும்ன்றதுக்கு காரணம் யாருன்னா வித்து யாருன்னா அந்த மனத்துக்கினியானான அந்த ராமன். அதை இங்க இந்த பெண்ணுக்கு ஞாபகப்படுத்துறான். ஆக அதுக்காக நீ வாய் திறவாய்னு கூப்பிடுறான். இந்த ராமனுக்கு வந்து இது முழுக்கவே நம்ம பார்த்தோம்னா ராமாவதாரத்தை ஒட்டியே இருக்கும். இங்க சொல்ற நற்செல்வன் அப்படின்றது கூட லக்ஷ்மணன் எப்படி அங்க கைங்கரியம் பண்ணானோ அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு அந்த கைங்கரிய சிந்தனையோட இருக்கக்கூடிய நற்செல்வன் அப்படின்ற வியாக்கியானமும் உண்டு. ஆக இது ராமாவதாரத்தை ஒட்டியே எழுதப்பட்டது. அப்போ அந்த ராமரோட கல்யாணத்தும் போது அவருக்கு ராமருக்கு ஒரு குறையும், பொறியிடுறதுக்கு ஒரு மச்சினனே இல்லையேன்னு. அதனால இந்த அவதாரத்தின் போது இந்த ஸ்ரீதாமன் சொல்லப்படுற இந்த நற்செல்வன் இவனோட தங்கையை கல்யாணம் பண்ணிண்டா அப்ப அவருக்கு ஒரு மச்சினன்ற ஒரு உறவு வந்துடுறதே அப்படின்னு ராமனோட குறை தீர்றத்துக்காக ஆண்டாளானவள் இந்த ஸ்லோகத்துல ஒரு மச்சினனையும் கொடுத்திருக்கார். குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு பெருமாளுக்கு கூட ஒரு குறை இருந்திருக்கு, ஆனா குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை அவளை ஆக்கினவ யாருன்னா ஆண்டாள் தான். ஆக அந்த அந்த ஸ்ரீதாமனை இங்க சொல்றதுக்கு காரணமும் அந்த ராமாயணத்தோட தொடர்பு தான் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிற. ஆக இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்படின்ற இவ்வளோ சொல்லிட்டனே ராமன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கார், அதுவும் அவர் கிருஷ்ணனா வர்றதுக்கு என்ன காரணம் தான், நாம் தான் காரணம், நமக்காக தான் இப்ப கிருஷ்ணனா இந்த யுகத்துல வந்து அவதாரம் பண்ணிருக்கார். இவ்வளோ சொல்லிட்டேன், இப்பவாவது நீ எழுந்துக்கோ, உனக்கு உண்மை தெரிஞ்சதோ இல்லையோ அவனுக்காக நாம் போய் இல்ல, நமக்காகத்தான் அவன் இருக்கான், நமக்காகத்தான் அவன் இங்க வந்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுண்டு இதுக்கப்புறமாவது எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறான். அதாவது வாலி வதத்தும் போது வாலி வந்து ராமனை பார்த்து கேக்குறான், பரதனுக்கு அண்ணாவாணின்னு அப்பேற்பட்ட பரதனோட அண்ணாவாணின்னு இந்த மாதிரி என்ன ஒரு விலங்க போய் இந்த மாதிரி நீ வேட்டையாடுறையே அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறமா பெருமாள் அவனுக்கு எல்லாம் சொல்லிடுறாரு, அவனுக்கு புரிஞ்சுடுறது, சமாதானம் ஆயிடுறது. ஆனா கேக்கும் போது அவன் எப்படி கேக்குறான், பரதனுக்கு முன் தோன்றியவனா நீ அப்படின்னு கேக்குறான். அந்த மாதிரி ஆண்டாளானவள் இங்க இவள கேக்குறான், இவ்வளவு நான் சொல்றேன், அந்த நற்செல்வன் தங்கையா நீ இப்படி தூங்குறியே அப்படின்னு கேக்குறான். அனைத்தில்லத்தாரும் அறிந்து அப்படின்னா, நீ தூங்குறேன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது, அது ஒரு விஷயம், நாங்க இத்தனை பேர் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று கதர்றோம், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்து, இன்னும் நீ எழுந்து வரல அப்படிங்கறதும் தெரிஞ்சிருத்து. பெருமாளோட அவதார ரகசியத்தையும் நான் சொல்லிட்டேன், அதுவும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்து, தயவு செஞ்சு எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ண கூப்பிடுற மாதிரியான பாசுரமா இத நமக்கு அமைச்சு கொடுத்திருக்க. இப்ப இதோட ஸ்வாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபத்தி பண்ணிட்ட இனிமே என்ன காப்பாத்துறது பெருமாளோட பொறுப்பு. எப்படி ருக்மணியை தேடி போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரோ, சீதையை தேடி போய் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரோ, அது மாதிரி என்னையும் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கக்கூடிய பெண்களா இப்ப எழுப்பின் இருக்கா. நான் வந்து எப்பேற்பட்ட பேரழகி தெரியுமா, நான் வந்து புற்றரவல்குள் புனமையிலே அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு, செல்வ பெண்டாட்டினின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பணத்துல எவ்வளவு உயர்ந்தவோ, நான் அழகுல எவ்வளவு உயர்ந்தவோ, நாங்க யார் தெரியுமா, எங்களுக்கு கிருஷ்ணனோட உறவு என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் என்னோட அண்ணான்றவன் கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட சகா அப்படின்னு உறவு முறைய சொல்லி பெருமைப்படுறவோ, அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். அதாவது நான் பெருமாளுக்கு என்னோட வசதிக்கு நான் பெருமாளுக்கு எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா, நான் உற்சவம் பண்றேன், நான் கிரீடம் சாத்துறேன், வைர கிரீடம் வாங்கி சமர்ப்பிக்கிறேன், இத மாதிரியான முக்குறும்புகள்னு சொல்லக்கூடிய அகங்காரங்கள் இது பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவே கூடாததான விஷயங்கள். பொதுவிலேயே இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு பிரபன்னனுக்கு நிச்சயமாகவே இருக்கக்கூடாத விஷயங்கள். ஆனா இவாள்லாம் பிரபத்தி ஆன ஜீவாத்மாக்கள், இப்ப ஆண்டாள் எழுப்பிண்டு வர போலாம், ஆனா இவாளுக்கு அந்த முக்குறும்பானது இருக்கு. அதனால அதை ஒழிக்கும் வண்ணமா இந்த பாசுரத்தை நமக்கு கொடுக்கறான்றது ஒரு வியாக்கியானம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முதலையே பார்த்தோம், இந்த ஆச்சாரியர்கள் தான் அந்த சிஷ்யனை நினைச்சு அப்படி நினைச்ச மாத்திரத்துல அப்படியே உருகிறது யாரு அப்படின்னா ஆச்சாரியர்கள் தான். ஆக இந்த கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் நம்மளை பார்த்து நினைத்து முலை வழியே நின்று பால் சோர அப்படியே அவளோட அமுதம் அப்படின்ற அந்த அந்த நமக்கான அறிவை ஒரு ஒரு வர்ஷிக்கிற அப்படியே குடுக்கறா கூட இல்ல, வர்ஷிக்கிற அப்படியே. இப்போ நமக்கான இத நம்ம நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த உடல் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த உடல் புலன் இதுலேந்தெல்லாம் வித்தியாசப்பட்டது ஆத்மா, இந்த உடல் தான் நான் அப்படின்ற அகங்காரம் அழிஞ்சு, இது இல்ல நான், இதுதான் இது தாண்டின அந்த ஆத்மா அப்படின்ற அந்த அறிவு, அந்த அறிவை நமக்கு அவ வர்ஷிக்கிறான். இந்த தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பாதுகா சகஸ்ர வியாக்கியானத்தின் போதே பார்த்திருக்கோம், இந்த 10 இந்திரியங்கள் தான் ராவணன், அதனால அதோட நம்ம அந்த வியாக்கியானங்கள் பார்த்திருக்கோம். இந்த 10 இந்திரியங்கள் மூலமா ஏற்படக்கூடிய இந்த சிற்றின்பங்களை எல்லாம் அழிச்சு அந்த பெருமாளையே பாட வைக்கிற நம்மளுடைய ஆச்சாரியர்கள், அவளோட பெருமை சொல்றதுதான் இது. தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னா, இந்த புலன்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அல்லது அது அதை ஜெயிக்கக்கூடிய அது அந்த அறிவை நமக்கு யார் கொடுக்கறா, மனத்துக்கினியான், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான், நினைச்ச மாத்திரத்துல நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆச்சாரியர்கள். இவர்களோட பிரபாவத்தை தெரிஞ்சுண்டு அவாகிட்ட நம்ம அடைக்கலமாகி வாய் திறவாய் அவளோட பெருமைகளை நம்ம பேசணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல சுவாமி சாய்ச்சிருக்க, ஆச்சாரியனோட பெருமையை பேசறதுன்றது நம்மளோட கர்த்தவியம், நம்ம பண்ண வேண்டிய கடமை, நம்மளோட நித்தியானுஷ்டானம். அதனால ஆச்சாரியனோட பெருமைய பாடுறதுக்காக வாய் திறவாய் அப்படின்னு இந்த ஜீவாத்மாவை தட்டி எழுப்புறான். இதனை அனைத்தில்லத்தாரும் அறிந்து, அனைத்தில்லத்தாரும் அப்படிங்கறது என்னன்னா, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இது புரியணும். ஆக நம்மளுடைய ஆச்சாரியனை நம்ம சேவிக்கிறதுன்றது நம்மளோட கர்த்தவியம், நம்மளோட முக்குறும்பு அழிக்கிறவா யாருன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள். அதாவது அது எப்படி அழியும் அப்படின்னா, அது அந்த கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள இந்த ஞானத்தை வா புகுத்த புகுத்த நமக்கான அந்த கர்வமானது, அந்த அகங்காரம் மமகாரம் இதெல்லாமே அழிஞ்சு நம்ம பெருமாளுக்கு தாசியம் பண்றதுக்காக தான் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு வஸ்துவை நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னா, நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம, பெருமாள் என்னை கொண்டு சமர்ப்பித்து, அதாவது பெருமாள் என்னை கொண்டு இதை நடத்துகிறார் அப்படின்ற எண்ணத்தோட, என்னையும் சமர்ப்பிக்க வைக்கிறாரே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம அந்த அந்த தாசிய பாவத்தோட பெருமாள் கிட்ட இருக்கணும்ன்ற அறிவை இந்த ஆத்மா வேறு இந்த உடல் வேறுன்ற அறிவை நமக்கு யார் கொடுக்கறா அப்படின்னா ஆச்சாரியர்கள் தான் கொடுக்கறா. அவாதான் நம்மளுடைய மனத்துக்கு இணையானா இருந்துக்கா. அதனால அவளை பத்தி பாடணும்னு சொல்ற பாசுரமா நமக்கு இதை கொடுத்திருக்காடியே. கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.